శ్రీమాంగేశ్వర నాథాయ కవితాఖ్యకేసరి వేదాంతాచార్య వైభవం సన్నిధత్తాం సదాహరి అసలు గురుపరంపరాయ నమః ஆச்சாரியால பார்த்துக்கோங்கோ எங்க சுவாமியையும் தியானிச்சுக்கோங்கோ. ஏன்னா ஒரு அத்தியாயம் நல்லபடியா முடிஞ்சது, ரெண்டாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறோம். அற்புதமான அத்தியாயம், ஒவ்வொன்றும் ரொம்ப அழகா இருக்கும். நீங்க தெரிவிக்கிறதே உங்களாம் தெரிஞ்சுட்டு இருக்கலாம். இதுல இந்த ரெண்டாவது அத்தியாயமானது அயிரோதா அத்தியாயம் பேரு, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய. இதுல வந்து நாலு பாதங்கள் இருக்கு, அதெல்லாம் தெரிவித்து சொல்ல போற. இப்போ ஏன் இந்த ரெண்டாவது அத்தியாயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னுட்டு இப்ப கேள்வி கேட்டு சொல்ல போற. ஏன்னா ஒரு முதல் அத்தியாயத்தையும் என்ன சொல்லி ஆச்சு இல்லையா, வேத வாக்கியங்களுக்கே அர்த்தம் சொல்லி, வேத வாக்கியங்களுக்கே அர்த்தம் சொல்லிட்டோம். சொல்லி ஏதேன சர்வே வியாக்கியாதா வியாக்கியாதா, இந்த மாதிரி ஒவ்வொரு வாக்கியத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ணி ஸ்தாபிச்சுட்டோம். இந்த மாதிரி என்னென்ன வாக்கியங்கள்லாம் இருக்கோ அனைத்துமே வியாக்கியாதாக உரையிடப்பட்டது, அதாவது பதில் சொல்லப்பட்டது. இது மாதிரி எந்தெந்த வாக்கியம் இருந்தாலும் எப்படி வந்தாலும் பதில் சொல்லப்பட்டதா இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. நல்ல புத்திமானா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், வேத பிரமாணம் இருக்கும் இல்லையோ, அந்த வேத பிரமாணத்தை தெரிஞ்சுட்டாங்கனாக்க வேற எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். வேதம் முக்கியமானது, அந்த வேதத்திலேயே இதை மாதிரி சொல்லப்பட்ட இருக்கு. அதுக்கப்புறம் எதை பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டாமே, ஏன்னா வேதத்தை அனுசரிச்சுதான் ஸ்மிருதிகள் எல்லாம் போறது. வேதம் வேதத்தை அனுசரிச்சு ஸ்மிருதிகள் போகும், இந்த வேதத்தையும் ஸ்மிருதியும் அனுசரிச்சு சூத்திரங்கள் போறது, இந்த மூணுத்தையும் அனுசரிச்சு ஆச்சாரியால் போறா, அந்த நாலத்தையும் அனுசரிச்சு நாம எல்லாம் போயிட்டு இருக்கோம். இதுவே போர்வேன், இதை விட்டுட்டு புதுசா என்னத்துக்கு இப்ப கற்பிக்கணும். ஒரு ரெண்டாவது அத்தியாயமே வேண்டாமே, ஒரு அத்தியாயத்திலேயே முடிஞ்சுடுச்சே. வேதத்தினால சொன்னப்பட்டதுனாலே எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதனாலேயே சூக்ம மேதாவிலாசியத்தோட கூடினவாள்னா ஒத்துன்னு போயிடுவாளே. இப்ப தனியா இரண்டாவது அத்தியாயம் ஒண்ணும் மூணாவது அத்தியாயம் ஒண்ணும் இருக்க ஆரம்பிக்கணும், இதெல்லாம் தேவையே இல்லையே. ஏன்னா இந்த கிரந்தத்தை என்னைக்குமே எவ்வளவு கூட முடியுமோ அவ்வளவு கூட குறைச்சி சொல்லணும், குறைச்சி சொல்லணும், அதிகரித்து அதிகரித்து சொல்லக்கூடாது. கிரந்த கௌரவம் ஆயிடும். ஒரு விஷயத்த ஒரு பதத்தினாலேயே சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன், அதுவே போருமே. பத்து பதத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கேள்வி பதில் தான் இருக்கே, ஒரு கேள்விக்கு பத்து கேள்வி ஒருத்தன் கேட்பான், பத்து கேள்விக்கும் ஒரு பதிலாலேயே எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லிடணும். அந்த மாதிரி சொல்லிட்டோம்னாக்கா எல்லாம் சரியா போயிடுவேன். அத மாதிரி இருக்கணும். இந்த வையாகரனாவை பத்தி சொல்லுவா, அதாவது சம்ஸ்கிருத கிராமர் இருக்கும் இல்லையோ இலக்கணம், அவளை பத்தி சொல்லச்ச அர்த்தமாத்திராளாகவே புத்திரோத்சவம் மன்னியந்தே வையாகரனாக அப்படின்னு அர்த்த மாத்திர அப்படின்னாக்க ஒரு மாத்திர அந்த ஆண்டத கூட பாதி குறைச்சு போங்க. இப்போ ததி அத்ர அப்படின்னு இருக்கு, ததி பிளஸ் அத்ர தத்ய அப்படின்னு மாறுறது. அப்போ அந்த ததி ஆ அப்படின்னுட்டு ததி அத்ர நாலு மாத்திரை இருக்கு இங்க. அது என்ன எடுத்தோம், தத்யத்திரன் மூணு மாத்திரை எடுத்து இதுல பாதி பேர், அதுல பாதி பேர் தத்யத்திரன் மாறெடுத்து மூணு மாத்திரைகள். அந்த மாதிரி ஒரு அரை மாத்திரை, ஒரு மாத்திரையில அரை மாத்திரை குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. வையாகர நாளுக்கள்லாம் புத்திரோத்சவமா ஒரு பிள்ளை பிறந்துட்டாக்கா எவ்வளவு ஆனந்தப்படுவா, குழந்தை பிறந்திருக்கு அந்த மாதிரி வாழலாம், சந்தோஷப்படுவாளாம் வையாகர நாள். இவன் செகன் ஒரு வாக்கியம் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவன் ஒரு மாத்திரை சொன்னான், இவன் ஒரு வாக்கியம் நாலு வாக்கியத்துல சொல்ல வேண்டியத ஒரே வாக்கியத்துல சொன்னாக்க மீமாம்சைகள் ரொம்ப திருப்தி. நாமளும் மீமாம்சைகள் தானே, உத்தர மீமாம்சைகள், அதாவது சாரீரக மீமாம்சைகள். நமக்கும் இவ்வளவு பெரிய சூத்திரங்கள் பண்ணச்ச ஒரு அத்தியாயத்திலேயே முடியறது போருமே, என்னத்துக்கு பல அத்தியாயங்கள். அதனால வேதத்தினால இப்படி சொல்லியாச்சு, வேதமானது ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சு. அததான் ஸ்மிருதிகர்த்தாக்கள்லாம் அழகா நமக்கு உபதேசிச்சிருக்க, அதுதான் சூத்திரக்காரர் ரொம்ப அழகா நமக்கு சூத்திரம் பண்ணி கொடுத்துருக்க. அந்த மாதிரி போதாயனர் யாசர், போதாயனர் ஆபத்தொம்பர், நம்ம எம்பெருமானார், சுவாமி தேசிகன், ரோத்ரயாசியாச்சியார், இந்த மாதிரி மகான்கள்லாம் எவ்வளவு சூக்ம மேதா விலாசத்தோட இருக்கா. இவாளுக்கெல்லாம் இந்த ஒரு அத்தியாயமே போருமே, இதை வாசிச்சாலே போருமே. தத்துவத்தை தெரிஞ்சுன்ற முடியும். சாண்மயம் பிரம்மன் தான் ஜெகத்காரணம்ட்டு அனைத்து வாக்கியங்கள்லயும் பிரம்மன் தான் தெரிவிக்கப்படுறது அப்படின்னு சமன்மையப்படுத்திடுறமே. அதனால சமன்மையாத்தியாயம்ன்றதை படிச்சு போயிடுச்சு. அதை விட்டுட்டு என்னது போதும் ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்றேன். பதில் அழகான பதில், ரெண்டு மூணு பதில் சொல்லணும். அதுல முதல் பதில் என்னன்னா, என்னைக்குமே ஒரு பதில் சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அது அப்படிதான் அப்படின்னு ஒண்ணு சொல்லணும்னாக்க அதை ஒத்துக்கிட்டு எல்லாருக்கும் மனசு வராது. இது ஏன் இப்படி பண்ணோம் இதெல்லாம் கேள்வி கேட்காது. இவ்வளவுதான் பண்ணோம். நம்ம ஆச்சாரத்துல நம்ம சில வழக்க வச்சுருக்கோம், கைதான் பண்ணோம், கால நம்பிக்கைதான் சாப்பிடணும், ஆசிரம நம்மகிட்டதான் சாப்பிடணும், கல் கைகால நம்பி சாப்பிட்டுட்ட உடனே பரிசேஜ நம்ம உத்தராபாசம் நடத்திட்டு அதன் பிறகு வந்து வாயை குப்பிடிக்கணும், வாயை குப்பிடிச்சிட்டு கைகால மீண்டு ஆசிரம நம்ம பண்ணணும், எத்தனையோ வழக்கம் வச்சுருக்கோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா சாப்பிட்டு போடுறதுக்கு இதெல்லாம் கேட்காது அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொன்னோம்னாக்கா உடனே வாழலாம் கோபம் வந்துடும். எல்லாம் உட்காந்து மூட நம்பிக்கையோட பண்றீங்களோ அப்படின்னு வச்சுருக்கோம். ஆனா அதனால என்ன இருக்குன்னா கேத்துவாதம் பகுத்தறிவுன்னு சொல்றா பாருங்க, நாஸ்திகவாதம் கேத்துவாதம் பண்ற கேத்துவாதம் பண்றதுன்றது ஒரு கிரமத்துல வச்சுருக்காவா. இந்த கேத்துவாதம் பண்ணாக்க அதுல எல்லாருக்குமே ஒரு மயக்கம் வந்துடும். மயக்கம் கேத்துவாதம் பண்ணாக்கா அந்த மயக்கம் வந்தது என்னாக்கா அதோட விபரீதமே தனி, விபரீதமே தனி. இப்போ நம்ம கரமதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், அலம்பிட்டு கரமதெல்லாம் திருத்துறோம், இல்ல அலம்பிட்டு திருத்துறோம், திருத்தி அதன் பிறகுதான் தெரிவு பண்றோம். ஆனா இத்தர இத்தர இஷ்டத்துக்கு பண்ணி சாப்பிடுறா அப்படின்னா இருந்தது. இப்போ லேட்டஸ்டா எனக்கு போன் பண்ணி சொல்றாரு சில பேர், நம்மளாலும் சரி இத்தராலும் சரி, நீர் மார்க்கெட்டு போத்தே அக்கறை நினைச்சு இன்றைக்கு ரெண்டி வெஜிடபிள்ஸ் அண்ணி வாட்டர்ல வாஷ் செய்து லோபல் போகின்றி மார்க்கெட் போனா கரமதை எடுத்துன்னு வாங்க, எல்லாத்தையும் உள்ள நல்லா வெளில அலம்பிடுங்க, அலம்பிட்டு உள்ள போங்க, குளிக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் போங்க, வந்த உடனே சேர்த்தா வரணுங்க. எத்தனை இது இப்போ ஏன்னா உபதேசம் போ, இதை நம்ம அன்னியிலே நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு உபதேசம் பண்ற நம்ம வந்து சாஸ்திரம் சொல்றதுன்னு பண்ணிடும், முழுக்க முழுக்க விஞ்ஞானம் தான். ஆனால் இந்த ஹேதுவாதம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹேதுவாதத்துக்கு எல்லாம் மயங்கி போயிடுறா. ஹேதுவாதம் வந்ததுன்னாக்க அதுல மயங்கி போயிட்டான்னாக்கா இந்த வைதிக பட்சத்துல சிரத்த போயிடும். இப்படி சிரத்த போயிடுச்சுனாக்கா இந்த சாஸ்திரமானது இவ்வளவு வேதாந்தத்தை வச்சு நம்ம காப்பாத்தினுமே ஸ்தாபிச்சுமே அது நிக்காது. அதனால யுக்திவாதத்தை கொண்டு ஆக்ஷேபம் பண்ணாக்கா யுக்திவாதத்தை கொண்டே பதில் கொடுக்கணும். யுக்தியை கொண்டு அவன் கேள்வி கேட்பான். ஹேதுவாதம் இப்போ ஹேது ஐதஸ்கரன் சுவாமி சாக்கிரியார் பாருங்க, வந்தே அஸ்திகிரி சிஷ்ய வீதி சோதகிங்க கௌதஸ்கரன் நிவர்த்தகான் அப்படின்னு வரும். எல்லாம் மனது விடுறது ஸ்ரீவந்தரேசர் ஆரம்பத்திலே வந்திருக்காது. நான் கர்ம பிரம்மாஸ்தகை கர்ம பிரம்மாத்மகை சாஸ்திரை கௌதஸ்கிருத நிவர்த்தகான வந்தே அஸ்திகிரி சிஷ்ய வீதி சோதக்கு கிங்கரான். இது அப்பிள்ளாரையும் சொல்றது திருக்கச்சினையும் சொல்றது ரெண்டும் சம்பிரதாயம் உண்டு. அதாவது இது வந்து கௌதஸ்கதனை வர்த்தக்கால் முதல்ல கர்ம பிரம்மாத்மகமான சாஸ்திரம் கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் அந்த மாதிரியான இந்த வேதாந்த சாஸ்திரம். அந்த வேதாந்த சாஸ்திரத்துல கௌதஸ்கதம் குதஹ குதஹ ஏன் அப்படி சொல்ற ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே போவோம். இப்படி கேள்வி கேட்டுட்டே போனான்னாக்கா அது எங்கேயுமே முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல நிக்கணும், அதுக்கு நிக்கிறதுக்கு தர்மிகிராக பிரமாணம் உண்டிதான் பதிலே. வேதம் சொல்லிடுச்சுன்னா முடிச்சுட்டு போகணும். ஆனா இந்த கௌதஸ்கதவாதம் எல்லாம் பண்ணிட்டு போனாக்க அப்போ நிறைய தகராறு இருந்துள்ளது, தெரியாது முடியவே முடியாது விசாரம். வாத பிரதிவாதங்கள் கௌதஸ்கதம் ஹேதுவாதம் பண்ணிட்டே போனா நிக்காது. அப்படி நிக்காம எப்பப்பாரு இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருந்தா அவளை எப்படி என்ன பண்றது, அவளை அடிச்சாகணும். அதுக்கோசரம் வியாசருக்கு சந்தேகம் வந்துருப்பான், ஐயோ இவெல்லாம் வந்து ஹேதுவாதங்கள் பண்றாளே, இந்த ஹேதுவாதங்கள் எல்லாம் பண்ணாக்க அதனால இந்த மாதிரி சாதாரண மனுஷா அதாவது மகாபுத்திசாலிகள் இல்ல, அல்ப புத்திசாலிகள் இருக்காளே, மந்த புத்திசாலிகள், மந்த புத்திகள், இவாளுக்கு எல்லாம் அந்த ஹேத்துவாதத்தினால ஆக்கிரமணம் வந்துடும், அதுல மயங்கி போயிடுவான். அதனால ஆக்கிரமிக்கப்பட்டவாளாக எல்லாத்தையும் உட்கிடுவாளே. இந்த வேதாந்த சாஸ்திரத்துல மயக்கம் வந்துட்டு சாங்கியம் சொல்றது, நையாயிகம் சொல்றது, ஏதாவது பரமான காரணவாதம், பிரதான காரணவாதம், மாதிரி பௌத்தம் சொல்ற வாதம், அத மாதிரி வாதங்கள்லாம் உள்ள போயிடுவாளே. அப்படின்னா இவா போயிட்டாக்க நம்ம வேதாந்தம் தெரியாம இவா அஜ்ஞானத்துல வளர்ந்து விடுவாளே. அதுதான், ஐயோ இவா வந்து நம்ம வேதாந்தம் போயிடுமேன்னு இல்ல, இவன் அஜ்ஞானத்துல போயிடுவாளே, இவா ஜீவனமே போயிடுமே, நம்ம வேதாந்தத்துல நமக்கு இது இருக்க வேண்டாமா வாழ்க்கை. அதனால இவருக்கு சந்தேகம் வந்துதான். அந்த சந்தேகம் வந்துடுவே யாசர் என்ன பண்றாருனாக்க, அந்த சந்தேகத்தை போக்கணும்ன்றதுக்கோசரம் அவன் இதுல கேள்வி கேட்கிறான். யுக்தி எஸ்டின் கேள்வி கேட்டான்னாக்க யுக்தி எஸ்டின்டே பதில் சொல்ல வேண்டியது, தர்க்கத்தை தர்க்கத்தினாலே அடிக்கணும். அது எப்படிப்பட்ட தர்க்கம்? வேத சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத தர்க்கம். அந்த தர்க்கத்தினாலே இவ பதில் வள பதில் அடிக்கணும். அப்படி அடிச்சுட்டோம்னாக்க நம்ம சித்தாந்தமானது நிலநிலன்று நிற்போம், நிலச்சு நிற்போம். அந்த திருவுள்ளத்துல இந்த இரண்டாவது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிற, இதனாலேயே இந்த முதல் பாதத்துக்கு ஸ்மிருதி பாதம் பேர், பேருக்கு ஸ்மிருதி பாதம். ஏன்னா இந்த ஸ்மிருதி முதல் அறிகிறனும் ஸ்மிருதி அறிகிறனும் பேர், சாங்கிய ஸ்மிருதியை வச்சு ஆக்ஷேபம் பண்ணுவான், அதுக்கு பதில் சொல்றது ஸ்மிருதி பாதம் பேர். ஆனால் மூணாவது அறிகிறனத்திலிருந்து அவன் தர்க்கம் ஸ்மிருதி ரெண்டுத்தையும் கொண்டு ஆக்ஷேபம் பண்ணுவான், அதுக்கு தர்க்கம் ஸ்மிருதி ரெண்டுத்தையும் கொண்டு பதிலடிப்பார் சொல்றாரு. அதனால இவன் தர்க்கத்தை கொண்டு கேள்வி கேட்டானா தர்க்கத்தை கொண்டு அடி, வேதத்தை கொண்டு கேள்வி கேட்டானா வேதத்தை கொண்டு அடி, ஸ்மிருதியை கொண்டு கேள்வி கேட்டானா ஸ்மிருதியை கொண்டு அடி. எப்படி எப்படி அவன் கேள்வி கேட்கறானா அப்படி எப்படி அடிக்கணும். பிசாசுக்கு பிசாசு பாஷையில்தான் பதிவு சொல்லணும். பைசாக்கம் அவனுடைய எதிரி பைசாட்டு பாஷை, பைசாட்டு தர்க்கம், குதர்க்கத்துல அவன் பண்றான். ஆனால் நம்ம குதர்க்கத்துல வாதம் பண்ணல, நம்ம சுதர்க்கத்துல வாதம் பண்றோம். நல்ல தர்க்கங்கள், நல்ல தர்க்கம்னா என்ன அர்த்தம்? கல்பிதமான தர்க்கங்கள் இல்லை, வேதம் ஒத்துண்ட தர்க்கங்கள், வேத சாஸ்திரங்களுக்கு அனுகுணமான தர்க்கங்கள். இந்த தர்க்கமானது வேதத்துக்கும் அனுகுணமாக போகும், லோகத்துக்கும் அனுகுணமாக போகும். இப்படி ரெண்டுத்துக்கும் தேவையானதுதான் இந்த தர்க்கன்றது. அப்படிப்பட்ட தர்க்கத்தை கொண்டு எந்திரமானார் பதில் சொல்ல போறார். அவர் சூதரகாக காமிச்சுட்டு போயிட்டார். எந்திரமானார் அப்படியே செம்பை சுப்பா கொண்டு படிப்படியா வந்து பதில் அளிக்கிறார். சுவாமி ரேசிகன் அதை வளர்த்து போறார். அற்புதமான இந்த விளக்கங்கள் எல்லாம் வரப்போறது. இது முதல் சமாதானம். இரண்டாவது முதலமைச்சர் சொன்ன பாருங்க, அதாவது நம்ம வந்து பந்தக்கால் நடம் கல்யாணம்னு இருக்கு, பந்தக்கால் நடத்த நமக்கு சுப சகுணம் முக்கியம். ஒரு சுபமான காரியம், சுபமான ஒரு காரியம் பண்ற சமயத்துல விவாகம், அதுக்கோசரம் பந்தக்கால் நடணும். அந்த பந்தக்கால் நடத்த ரெண்டும் ஸ்ட்ராங்கா அடிக்கணும், அப்படி அடிச்சு நிக்க வச்சு பந்தல் போடணும். இது நான் அஞ்சு நாள் கழிச்சு கல்யாணம்னாக்கா அந்த அஞ்சு நாளுக்குள்ள ஒரு நல்ல நாள் பார்த்து பந்தக்கால் நட்டு கல்யாண பிள்ளை கல்யாணம் பண்ணுவோம்னு பண்ணுவா, உளுந்து உழைப்பா, அதெல்லாம் பண்ணுவா நம்ம அந்த மாதிரி பண்றா. அப்படி பண்ணச்ச அழகா நட்டுடுறான். நட்ட உடனே அவன் என்ன பண்ணுவான், இவன் ஆட்டி பார்ப்பான், இல்லை வேற யாராவது ஒருத்தர் ஆடி பார்ப்பான். ஆடி பார்ப்பான் நக்கணும்னு அசுதன்னு சொல்லுவோம். திருப்பி அந்த கடப்பாறை எடுத்து வெறுப்பு குச்சிக்குதான் குத்துவான். குத்திடான்னா இந்த மண் கல்லாம் போடுறது, இன்னும் அடியில போகும். திருப்பி கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் இருப்பான், திருப்பி குத்துவான், திருப்பி ஆட்டுவான், திருப்பி குத்துவான். இந்த மாதிரி அதாவது நம்ம வேதாந்தனுக்கு பிரம்ம வேதாந்தம், பிரம்ம காரணவாதம், இந்த வேதாந்தமானது அத மாதிரி அவன் கேட்கிற யுக்திகள் அல்லது இத மாதிரிலாம் நீ கேள்வி கேட்பியா அப்படின்னு தானே கேட்டுன்னு பதில் சொல்றது. எப்படி எப்படிலாம் இந்த சம்பிரதாயத்தை அசைக்க பார்ப்பாளோ, அவ அசைச்சு பார்ப்பா. ஆனா நம்மளே கூட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வருமோ அப்படின்னு நினைச்சு அசி அசிச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிண்டே வந்தோம்னாக்கா அத்தனையும் தானா அடிபட்டு போயிடும், நன்னா சாதிக்குமாடு. சூனா நிகரான நியாயம் பேர் இருக்கு, இதுக்கு சூனா காத கிரமம்னு பேர். சூனா நிகரான நியாயம் சொல்ற ஒரு சூணம் என்ன, ஒரு கொம்பு ஒரு இது ஸ்தம்பத்தை நிக்க வைக்கணும்னாக்கா அது எப்படி ஸ்தாபிக்கா, அந்த மாதிரி பண்ணணும். அதனால அவாளே கேட்கிற கேள்விகள், அல்லது நம்மளே சில கேள்வி கேட்டுக்கலாம். என்ன பண்ணுவாங்க, நீங்க தத்துவம் தரலாம் சேல் செஞ்சுக்கணும்னு கேள்விப்பட்டேன். அந்த தத்துவம் தானே பார்த்தா உங்களுக்கு தெரியணும். முதல்ல பிரதான ஆக்ஷேபம் இருக்கும். பிரதான ஆக்ஷேபம் முடிஞ்சவுடனே அவாந்தர ஆக்ஷேபங்கள் வரும். அது படிப்படியா குறைஞ்சே வந்து கடைசி பரியந்தம் எப்படி எப்படிலாம் கேள்வி வருமோ அத்தனை கேள்விகளுக்கும் அழகான பதில் வந்துடும். பெரிய கேள்வியிலேருந்து ஆரம்பிச்சு சாதாரண கேள்வி பரியந்தம் அவன் எப்படி எப்படிலாம் பூர்வபக்ஷி கேட்பானோ அதெல்லாம் தானே கேட்டு பாத்துக்கிறது, அல்லது அவனே கேட்பார், அது அத்தனைக்கும் சமாதானம் சொல்றது, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு இதுதான் நம்ம சித்தாந்தத்தை சாதிக்கிற வழி அப்படின்னு இது ஒண்ணு சொல்லணும். அதுல அந்த பிரம்ம காரணத்தும் சொல்றோம், பிரம்மத்துக்கு காரணத்தும் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பிரம்மத்துக்கு தான் அனைத்தும் காரியமா இருக்குன்னு சொல்லணும். பிரம்மந்தான் அனைத்துக்கும் காரணம்னாக்கா அப்ப அனைத்தும் பிரம்மத்துக்கு காரியம் சொல்லணும். இப்ப அனைத்துக்கும் பிரம்மம் காரணம்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் காரியமே இல்லை பிரம்மத்துக்கு காரியம் இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அப்ப அந்த பிரதிஜை இருக்கு பாருங்கோ, எல்லாம் பிரம்மம் தான் காரணம், எல்லா லோகத்துல இருக்கிற அனைத்து வஸ்துக்களுக்கும் பிரம்மம் தான் காரணம்னு பிரதிஜை பண்ணிட்டோம். பண்ணிட்டு சில வஸ்துக்களுக்கு பிரம்மம் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்கா அந்த பிரம்ம காரணம் அதையும் அடிபட்டு போயிடுமே. சர்வ காரணம் பிரம்ம அப்படின்னு சொல்லணும். அனைத்துக்கும் காரணம் பிரம்மமாதான், பிரம்மம் தான் இருக்குது அப்படின்னு அந்த லட்சணம்ன்றதே போயிடும். ஏன்னா சர்வ காரணத்துவம் தான் பிரம்மத்துவம், பிரம்ம லட்சணம் எதுனாக்கா சர்வ காரணத்துவம். அந்த சர்வ காரணத்துல அடிபட்டு போயிடுச்சு. இப்போ சில காரியம் ஏன்னா அப்புறம் கேள்வி கேள்வி கேட்க போறோம், இல்ல ஆகாசம் வந்து நைய்யாயகன் சொல்றோம், ஆகாசம் நித்தியமானது அது விபுவானது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆகாசம் நித்தியம் சொல்லிட்டான், அப்ப ஆகாசத்துக்கு உற்பத்தி இல்லை. அங்க உபநிடத் வாக்கியம் ஒண்ணு சொல்றது, வாயு சாந்தரிக்ஷம் ஏத்தது அமிர்தம் அப்படின்னு சொல்றது. வாயு என்ன, அந்தரிக்ஷம் ஆகாசம் என்ன, இது ரெண்டுமே அமிர்தம், அதாவது மரணமே அழிவற்றது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து உபநிஷம். இப்போ அழிவற்றதுன்னு உபநிடத்தை சொல்லிட்டு தெரிஞ்சோ, அதனால ஆகாசம் நித்தியம் வாயு நித்தியம் அப்படின்னு ஆயிடும். இப்ப என்னாச்சு, பிரம்மத்துக்கு ஆகாசம் காரியம் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப என்ன சர்வ காரணத்துவம் பிரம்மத்துக்கு வராது, சர்வ காரணத்துவம் அப்படின்றது பிரம்மத்துக்கு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் இருக்கு, நமக்கு தெரியும் ஆத்மன ஆகாச சம்பூதா அப்படின்னு, அந்த பிரம்மம் இருக்கிய ஆத்மா அந்த பரமாத்மா கிட்டேந்தான் இந்த ஆகாசமானது உற்பத்தியாச்சு, ஆகாச சம்பூதான் இருக்கு. அப்ப உற்பத்தி ஆச்சுன்னு சொல்றது. இப்போ ஒரு இடத்துல ஏதாவது அமிர்தம்னு சொல்லிடுச்சு, இன்னொரு இடத்துல ஆகாசாக சம்பூதான்னு சொல்லிடுச்சு, ஆகாசம் உற்பத்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிடுச்சு. இப்ப இந்த உற்பத்தியை ஒத்துண்டோம் வச்சுக்கோங்க, அந்த அமிர்தன்ற பத வாக்கியமானது அடிபட்டு போடும். அதை ஒத்துண்டோம்னாக்க இந்த உற்பத்தியை சம்பூதாகனு சொல்லிட்டு பாருங்க, அந்த உற்பத்தியை சொல்ற வாக்கியம் அடிபட்டு போயிடும். இப்ப ஒவ்வொரு இடத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்குதே, அதனால இப்ப காரியத்தும் உண்டா இல்லையா ஆகாசம் அப்படின்னு கேள்வி வந்துடும். அப்ப அதுக்கு பதில் சொல்லியாகும், அப்ப சொல்லணும் சரி அப்ப ஆகாசத்துக்கு காரணம் காரியத்தும் உண்டு, காரியத்தும் உண்டு ஆகாசத்துக்கு காரியத்தும் உண்டு, ஏன் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் அது மாதிரி இதம் அகர் ஆசி ஏக்கமேவ ஒண்ணுதான் அப்ப இருந்தது, சிருஷ்டிக்கு முன்னாடி ஒண்ணுதான் இருந்தது, அப்ப ஆகாசம் தான் இல்லையே, எல்லாம் சூக்ஷமா பிரகிருதியா இருந்தது, அதன் பிறகு பிரகிருதி மகத அகங்காரம் அப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டது, அதனால ஆகாசம் ஒண்ணு அப்ப இல்லையே, அதுக்கு அனுகுணமாக இவைகள்லாம் பல ஸ்ருதிகளுக்கோசரம் ஒரு ஸ்ருதியை தள்ளலாம், பல ஸ்ருதிகளுக்கோசரம் ஒரு ஸ்ருதியை கௌனமா அர்த்தம் சொல்லலாம். இப்ப அமிர்தம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஸ்ருதியானது அது கௌனம் உபசாரத்தை சொல்றது, நீண்ட காலம் இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்ப நம்மளே இருக்கோம், இப்போ நம்ம வந்து 80 வயசு இருப்போம், 90 வயசு இருப்போம், ஆனா நம்மளை காட்டணும் 100 வயசு இருக்கிறவா இருக்கா, அதே தேவதைகள்லாம் எவ்வளவு வருஷம் இருக்கா, ரிஷிகள்லாம் எத்தனையோ வருஷம் இருக்கான்னு சொல்லுவோம். இப்போ இந்த படிப்படியா போச்சே அவள்லாம் தபஸ்னால நிறைய வருஷங்கள் ஆயுசோட இருக்காள் இல்லையோ, அதனால அவ வந்து எப்போதுமே இருக்கான்னு அர்த்தமா, ஒரு பிரளயம் அடுத்து அவளும் அழிஞ்சிருந்தாள் இல்லையோ, அதான் அவள் சரீரம்லாம் போயிடுறது, தேவ சரீரம் போயிடுறது, ரிஷி சரீரம் போயிடுறது, மனுஷ சரீரம் போறதும் சொல்ற முடிஞ்சது. அந்த மாதிரி சிறக்கால ஸ்தாயி நீண்ட காலம் இருக்கிறது. மற்றபடி அங்க காரியத்துவம் ஆகாசத்துக்கு உண்டு. சரி, காரியத்துவம் ஆகாசத்துக்கு உண்டு, அந்த காரியத்தை எப்படிப்பட்டது, அந்த காரியத்தை எப்படிப்பட்டது ஆகாசத்துக்கு அப்படின்னு கேள்வி வருமே. சுரூபமே மாறி போயிடும். பிரகிருதியா இருந்தது, அப்புறம் மகத்தா மாறிச்சு, மகத்துல இருந்து அகங்காரம் உண்டாச்சு, அகங்காரத்துல இருந்து தன்மாத்திரைகள், இப்படி கிரமமா சொல்ல போகும். இப்படி சூக்ஷ்மமா இருந்த பிரகிருதியானது படிப்படியா சிருஷ்டிக்கப்பட்டு பஞ்சபூதங்களா மாறுது. அதுல ஆகாசம் ஒரு பூதம், அது சுரூபமே பரிணாமத்தை அடையுதுன்னு சொல்றோம். இது கிரமம். சரி, அப்போ ஆகாசத்துக்கு இப்படி காரியத்தை சொல்றேன்யோ, ஆத்மாவுக்கு எப்படி, ஜீவாத்மா இருக்கானே அவன் எப்படி, அவனுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா? உடனே அவன் பதிலடிக்கிறான், ஏக விஜயான சர்வ விஜயான பிரதிஜை சதைவ சோமியை ஏகமே வாசிபியம், நீ சொன்ன இப்பயே நான் திருப்பி அடிக்கிறேன், நீ சொன்ன இப்பயே நான் திருப்பி அடிக்கிறேன். என்ன உத்தி, என்ன சொன்ன, ஏக விஜயான சர்வ விஜயானம் ஒன்னு தெரிஞ்சுதான் அனைத்து தெரிஞ்சுக்கணும் முடியும். அத மாதிரி ஏகமே அத்விதீயம் சொன்னதுனால அது பிரம்ம ஒன்றுதான் இருந்தது சுட்டுக்கு முன்னாடி அப்படின்னாக்க ஜீவன் இருந்திருக்க மாட்டானே. அதனால இப்ப ஜீவனுக்கும் உற்பத்தி உண்டு இல்லன்னா ஏக விஜயான சர்வ விஜயான பிரதிஜை போயிடுமே, ஏகமே அத்விதீயம்ன்றது அடிபட்டு போயிடுமே, அதனால நீ உற்பத்தி உண்டாகும், ஒத்துந்தான் ஆகணும் அப்படின்னு புருஷ அக்ஷயம் பண்ணான் திருப்பி. அதுக்கு பதில் நம்ம சொல்லி ஆகணும், வாஸ்தவம் உற்பத்தி உண்டு. அந்த உற்பத்தி ஆகாசத்துக்கு இருக்கிற உற்பத்தி இங்க இல்ல. ஆகாசம் எப்படி சுரூபமே பரிணமிக்கிறதோ அந்த மாதிரி இல்லை. பின் எப்படி அப்படின்னாக்கா, ஜீவனுக்கு உற்பத்தி என்ன தெரியுமா, இந்த இந்திரியங்களும் உடம்பும் ஒன்னா சேர்றது தான் ஜீவனுக்கு உற்பத்தி. சுபாவம், இந்த சரீராதீனமாக இவனுக்கு சுபாவம் மாறுறது. என்ன சுபாவம் மாறிச்சு, ஞான சந்தோஷம் விசாசம். ஒரு குழந்தை பிறக்கிறது, அதுக்கு என்ன தெரியும், பசி இருக்கிறது, அழகுறது, சாப்பிடுறது, தூக்கம் வர்றது, அழகுறது, தூங்கிடுறது, அவ்வளவுதான் தெரியும். அதோட ஞானம் அவ்வளவுதான். அதே ஒரு 5 வயசு பையனுக்கு பேச தெரியறது, கேட்டு வாங்கி சாப்பிட தெரியறது, தூங்க தெரியறது, விளையாட தெரியறது. ஒரு 20 வயசுக்கு படிக்க தெரியறது, உத்தியோகம் போட தெரியறது. ஒவ்வொரு இதுவா மாறுறது இல்லையா, ஞான சங்கோஜி விகாசங்கள். இந்த சுவாவம் அந்நதாபாவம், ஆகாசத்துக்கு சொல்லச்சே சொரூப அந்நதாபாவம். ஆகாசம்னா அச்சேதனம், அச்சேதனத்துக்கு சொரூப அந்நதாபாவம் காரியத்தம். அதே அச்சேதனத்துக்கு, சேதனத்துக்கு எப்படி அப்படின்னா சுவாவ அந்நதாபாவம் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்ப சேதனம் அப்படின்னாக்க உங்களுக்கு தெரிஞ்சது ஈஸ்வரனும் ஒரு சேதனம், ஆனால் அவன் பரமாத்மா பரமச்சேதனம். அதுக்கப்புறம் நித்தசுவரிகள் இருக்கா, அதுக்கப்புறம் முக்தாள் இருக்கா, அப்புறம் பத்தாள் இருக்கா. இப்படி இந்த கிரமம் இருக்கச்ச பகவான் சர்வாத்மனா சுத்தமா இருக்கான், சுவாதீனமா இருக்கான், அனன்யாதீரனா இருக்கான், அனன்ய ஆதாரனா இருக்கான். அதே நித்தசூரிகள் எல்லாம் அவளும் எப்பொழுதும் சுதசித்தாள், சுத்தாள், நித்தியாள், அதனாலதான் நித்தசூரிகள் பேரு. ஆனால் அவள்லாம் அந்நிய ஆதாரம், அந்நிய ஆதாரமா இருக்கா, அந்நிய அதீனமா இருக்கா, பராதீனமா இருக்கா, பரமாத்மாக்கு அதீனமா இருக்கா, ஆனால் கர்மாதீனம் இல்ல. அதே முக்தா எல்லாம் அந்த முக்தி ரசவரத்தேதான் அவளுக்கு அது கிடைக்கிறது. அதே பத்தன் இருக்கானே எப்பொழுதுமே கர்மாதீனமா இருக்கான், பரமா பராதீனமா இருக்கான், பரமாத்மாதீனமா இருக்கான். பராதீனம்னா என்ன இருக்கும், கர்மாதீனமாக நாம எல்லாம் இந்த லோகத்திற்கு வாழ்க்கலாம், அடங்கி போகணும், நமக்கு எதுவுமே சொதாக பண்ண முடியறது இல்லை, எல்லாம் இன்னொருத்தருக்கு அதிகமாகவே காரியம் பண்ண வேண்டியதா இருக்கு, பயப்பட வேண்டியதா இருக்கு. எங்கெங்க போனாலும் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணிட்டே இருக்கும், பண்ணித்தான் துவைக்கணும். அதனால எவ்வளவோ கஷ்டங்கள் வருது. நாம சன்னியாசி இல்லை, சன்னியாசிகளே அல்லாடி போயிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு பிக்ஷுகா, பிக்ஷை இல்லை. ஏன்னா அந்த காலம் மாதிரி இல்லை. அந்த காலத்துல எப்படி இருந்தது, தர்ம சிந்தனை நன்னா இருந்தது, எல்லாரும் ஆச்சார செயலாளா இருந்தா. பெரியாண்டவன் எப்படி இருந்தவர் இருந்தார், அவர் எல்லாரும் ஆச்சாரம். இது சொல்றது 150 வருஷம் 40 வருஷம் முன்னாடி. அப்ப சுவாமி ஸ்ரீரங்கத்துல அந்த பெரியாசிரமம், பெரியாசிரமம் ஆசிரமம் ஒன்றும் கிடையாது, ஒரே கோரை, அந்த கோரை புல் மாதிரி இருக்குமா, அதுல பயணிச்சுட்டு போயிடும். பெருமாளாராமன் நேர விருது அந்த உத்தரவீத ஒரு ராத்திரிக்கு வருவாயிரம் பௌதி புக்ஷாந்தியில அவ ஏதோ பிரசாதம் சேர்ப்பார், அதை வாங்கி வந்துட்டு கொள்ளிட கரையில போய் அந்த பிரசாதத்தை அலசிடுவார். அலஜிதன் திருக்குறாய் போட்டு எட்டு கவனம் சாப்பிடலாம். சன்னியாசிகள் எட்டு கவனம், வானப்பிரஸ்தன் பதினாறு கவனம், கிரகஸ்தன் முப்பத்தி ரெண்டு கவனம். கவனம்னு நம்ம ஒரு குறிப்பிடி எடுத்து வாயில சாப்பிடுறோம் பாருங்க, அது யதேஷ்டம் பிரம்மச்சாரியம். இப்படி ஒரு கிரமம், அது சாப்பிட்டார். ஆனால் அது பகவானுடைய திருத்துவாயோடு சேர்ந்து சாப்பிட்டார், மகாயோகி. அதனால அந்த மகான் வந்து 51 52 சங்கல்ப இருந்தார், 35 36 தனுஷத்திரத்துல ஆசிரம ஸ்வீகாரம், 86 தனுஷத்திரத்துல திருநாடு அலங்கரிச்சார். அந்த மாதிரி திரும்ப திரும்ப திரும்ப காலக்ஷேமம் சாச்சுன்னு இருந்தே அந்த மகான் திருப்பூர் சுவாமி பெரிய மகான்கள்லாம். எங்க தாத்தா பெருமையா நான் சொல்லிக்கிறேன், சின்னாண்டவன் எங்க பெரியவா. அதே மாதிரி இதுல பவுண்டரியூர் ஆசிரமத்துல வேலையூர் சுவாமி, இவா ரெண்டு பேருமே அண்ணா தம்பிகள், மூத்த இளையா பிள்ளைகள். ஒருத்தர் இங்க வந்துட்டு பிரம்மச்சாரியா பவுண்டரியூர் ஆசிரமத்துக்கு, இன்னொருத்தர் இந்த கிரகஸ்தராகவே சன்னியாசாசனம் வாங்கிட்டார் சின்னாண்டவன். இப்படி ரெண்டு மகான்கள், அவரு எத்தனையோ சுண்டபாளையன் சுவாமி, திருவூர் சுவாமி, எத்தனையோ மகான்கள்லாம் அவர்கிட்ட ஆசிரியா. அந்த மாதிரி அப்படிலாம் இருந்தது, இன்னைக்கு எங்க போறது. அதனால இன்னொருத்தருக்கு அதீனமாவே நம்ம ஜீவனம் போயிட்டு இருக்கு. அப்படி போறதுனால இந்த பத்ததசைன்றது இவ்வளவு நீச்சம். அதனாலதான் நம்ம ஞான சங்கோஜம் அதிகமா வந்துடுறது. நமக்கு வந்து சுத்தமான சத்துவ குணமே வந்ததுன்னு எதை பத்தியும் சிந்தனை பண்ணாம பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கலாம். சுவாமி தேசிகன் சுனிஷ்ட அபிஞான அதிகாரத்துல ஒரு ஸ்லோகம் இதாயிருக்கிறார், ஆகாரோகி மனுஷியானாம் ஜென்மனா சகஜாயது. ஆகாரம்ன்றது ஒருத்தன் எப்ப பிறக்கிறானோ அப்ப பகவான் எழுதி வச்சுடுறான், இந்த ஆகாரம் உனக்கு அப்படின்னு எழுதி வச்சுடுறான். அதனால எதுக்கு இவ்வளவு தூரம் அல்லாடணும், திருப்பி திருப்பி போறமே. ரொம்ப நம்ம பைத்திய மாதிரி பணம் பணம் அத மாதிரி ஆகாரம் ஆகாரம் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு போறவங்க, எதுக்கு அது மாதிரி அல்லாடணும். ஒத்த தன்னதி காக்காசம் விஷன்னபி ரசாசலம் அசன்னபி மகிம் கிருஷ்ணாம் நாதத்தம் உபதிஷ்டதி. ஒத்த தன்னதி காக்காசம் ஆகாசத்துக்கு எதிர் குச்சுக்குவாங்களே, அல்லது விஷன்னபி ரசாசலம், ரசாசலம்னா பாத்தார லோகம், பாத்தார லோக பிரியா உள்ள பூந்துட்டு வாங்கோ. அசன்னபி மகிம் கிருஷ்ணாம் இந்த பிரதிதியை முழுக்க நீங்க சுத்திட்டு வாங்கோ. நாதத்தம் உபதிஷ்டதே, உங்களுக்கு எது கொடுக்கப்படலையோ அது வராது உங்களுக்கு, உங்களுக்கு எது எழுதியிருக்கானோ அதுதான் வரும், அதுதான் வரும். அந்த எண்ணம் வரணும், அந்த எண்ணம் வைராக்கிய பஞ்சகத்துல சுவாமி சாய்க்கிறார், இளம் கிம் அனலம்பவே அனலம் அவதரம் பாதிதும் பய பிரசதி பூரக்கம் கிமுன தாரகம் சாரசம் அயத்ன மல மல்லகம் பதி படச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா அமுதா அப்படிங்கிற நம்ம ரோட்ல பொறுக்கு தானியங்கள் விழுந்து கிடக்குது, தானியங்கள் அத்த எடுத்து நாளை எடுத்து எத்தையோ பண்ணி வாயில போட்டுனோம்னாக்கா பசி அருடாதா? அத மாதிரி குளத்துல தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்டோம்னாக்கா பிராணம் நின்றுடாதா? அத மாதிரி ரோட்ல இருக்கிற ஒரு துணி எடுத்து ஒரு கௌபீனமா கட்டிண்டா கூட மானம் காப்பாற்றப்படுமே. எண்ணத்துக்கோசரம் பண்டிதாடெல்லாம் கூட பணம் பணம் அலையறீங்களே, நீச்சமான விற்பியோட போறீங்களேன்னு சுவாமி கேட்கிறார். அவர் பிக்ஷை எடுத்தார், இஞ்சவர்த்தி பண்ணார், சுகமா இருந்தே இருந்த மகான். இந்த காலத்துல அப்படி முடியறது இல்லை. அதனால என்ன ஆனாலும் நம்ம இன்னொருத்தர் அண்டிதான் இருக்கும், எவ்வளவு கூட அண்டி இருக்கிறோமோ அவ்வளவு கூட ஞானம் குறைஞ்சு போயிடுறோம் நமக்கு. ஏன் அப்படின்னாக்க நம்ம சுரூபத்தை விட்டு நம்ம இறங்குற மொழியோ, அதனால ஞானம் குறைஞ்சு போயிட்டே இருக்கு, அதனால சங்கோச விகாசம் வந்துடுது. இதான் இந்த காரியத்துன்றது சேதனனுக்கு சரீரங்கள் இந்திரியங்கள் அத மாதிரி இந்த புத்தி ஞான ஞான விகாசம் சங்கோச விகாசம் இதுதான் சுபாவ சுபாவ அந்நிதாபாவன்றது. இந்த மாதிரி வரதுலையோ இது ஜீவனுக்கு உற்பத்தி சொல்ல போறார் சுவாமி. மூணாம் பாத இந்த அத்தியாயத்துல மூணாம் பாத்து பாய்க்க போறாரு. அதனால இந்த மாதிரி இருந்ததுனாக்க இது சுபாவ அந்நிதாபாவன்றது. இப்படி யார் யாருக்கு, அதாவது சேதனனுக்கு எப்படி சிருஷ்டி, அச்சேதனத்துக்கு எப்படி சிருஷ்டி, இதெல்லாம் சுருதிகள் எப்படி சொல்றதோ அதுக்கு அனுகுணமாக இதெல்லாம் சொல்லணும். இப்படி சுருதிகள்ல எங்க எங்க சேதனனுக்கு எப்படி சிருஷ்டி சொல்றது, சேதனனும் ஏன்னா சுருதிகள் தான் விருத்தமா சொல்ற மாதிரி தெரியும். தோயேன ஜீவான் யசசர்ஜ பூம்யாம் அப்படின்னு இருக்கு. தோயம் ஜலம், அதாவது புத சூக்ஷ்மங்கள் அர்த்தம். அவைகளை கொண்டு ஜீவான் வெசசர்ஜ சிருஷ்டித்தான். அப்ப ஜீவன்களை சிருஷ்டித்தான், ஜீவன்களுக்கு உற்பத்தியை கொடுத்தான் அர்த்தம். ஆனா அங்கேயே பார்க்கணும் தோயேனன் இருக்கு, தோயேன பூதசூக்ஷ்மம் அர்த்தம், அவைகளை கொண்டு இவன் சிருஷ்டித்தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், வெறும் சரீரத்தெல்லாம் சேர்த்து வச்சதுன்னு அர்த்தம், ஆனால் அதை புரிஞ்சிக்க மாட்டா போற விஷயம். அதே பாருங்க, நஜாயதே மிருகதே வா விபச்சது, இவன் விபச்சத்து இருக்கானே ஜீவன், இவனுக்கு ஜென்மாவும் கிடையாது மரணமும் கிடையாது, நித்தியோ நித்தியானாம் சேதன சேதனானாம் அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. துவாவஜவ் ஈசனீசவ் அப்படின்றது ஞாக்யோ துவாவஜம், ஞா ஒத்தன் சர்வஜன், இன்னொருத்தன் அஜ்யன் கிஞ்சித்யன். அதே மாதிரி ஒத்த ரெண்டு பேருமே அஜவ், ஆனால் ஒருத்தன் ஈசன் இன்னொருத்தன் அனீசன் அப்படின்னு பிரித்து காமிக்கிறது. இந்த மாதிரி சுருதிகளும் விருத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல எப்படி காரணத்துவம், பிரம்மத்துக்கு எப்படி காரணத்துவம், இந்த ஜீவனுக்கு அது மாதிரி இந்த அச்சேதனமான ஆகாசாதிகள்லாம் எப்படி காரியத்துவம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமே. அதெல்லாம் கொண்டு தெரிஞ்சுக்கணுன்றதுனால இந்த காரண காரிய காரியகாரண பாவத்துக்கு பாருங்க, அதையெல்லாம் விளக்கணும். அதை விளக்கிறதுக்கோசரமும் இந்த அத்தியாயமானது ஆரம்பிக்கப்பட்டது. இப்படி யார் யாருக்கு மிருதுவான புத்திசாலிகள், ரொம்ப சூக்ம மேதாசாரிகள் இல்லை, மிருதுவான புத்திசாலிகளுக்கெல்லாம் நிறைய சந்தேகம் வந்துடும், கேள்விகள்லாம் நிறைய வந்துடும். அதாவது ஹேதுவாதம், ஹேதுவாதம்லாம் வந்ததுன்னாக்கா ஏன் ஏன் ஏன் கேள்வி கேட்டுட்டே வந்தான்னாக்கா அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா சில விஷயங்களுக்கெல்லாம் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே போக கூடாது. கேட்டுட்டு போனோம்னாக்கா பிரம்ம விஷயங்கள்லாம் கேள்வி கேட்கலாமா? ஏன்னா நமக்கு இருக்கிற கிரந்தங்கள்லாம் கொத்திமங்கலம் சுவாமி சாய்த்தர் மைசூர்ல இருக்க 100 தனுஷத்தை நான் எடுத்து ஏன் அந்த சுவாமி சாய்த்த வந்து நம்ம கையில இருக்கிற புத்தகங்கள் மேல மேல போனா 1000-2000 வருஷத்துக்குள்ள இருக்கிற புத்தகங்கள் தான். அதுக்கு முன்னாடி எத்தனையோ ரிஷிகள் எவ்வளவோ கிரந்தங்கள் எழுதியிருக்கா. சுவாமி தேசியன் காலத்துல இருந்த புத்தகங்களே நாம காண்றதில்லை, அவ்வளவு புத்தகங்கள் உத்தமா போயிடுத்து. தேசிய நிலையின கிரந்தங்களை கூட நிறைய போயிடுத்து. சுவாமியே அதிகரண தரப்பணும்னு ஒரு புத்தகம் பண்றேன் இந்த அதிகரண சாரி வியாக்கியானமாக, அது கிடைக்கல உத்தமா போயிடுத்து. இப்படிலாம் எத்தனையோ கிரந்தங்கள், அதனால இவைகள்லாம் நமக்கு குறைஞ்ச கிரந்தங்கள் தான். அதை வச்சுட்டு இருக்கிறத வச்சு பதில் சொல்லிட்டு இருக்கோம். சூக்ஷமான பிரபஞ்ச சிருஷ்டியில பிரம்ம ரகசியத்துல யாரால முழுக்க முழுக்க புரிஞ்சுக்க முடியும், முழுக்க முழுக்க யாராலும் தெரிஞ்சுக்க முடியும்? சுவாமி கடைசியில சொல்ல போற 4வது அத்தியாயத்துல அவதா முடிஞ்ச உடனே உபசமாரத்துல சொல்லத்துல சொல்ல போறேன், அந்ய தீட்சியம் விமுக்தவு. பாருங்க இப்போ எவ்வளவு தேவையோ அதை தெரிஞ்சுக்கோங்கோ. அங்க மீதினா இங்கே எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. மீதினா என்ன பண்ணணும் தெரியுமா, அங்க போய் தெரிஞ்சுக்கோங்கோ. என்ன நம்மளுடைய ஞானம் அவ்வளவுதான், நம்ம ஞானம் ரொம்ப சூக்ஷமான ஞானம் கிடையாது. நமக்கு சூக்ஷமான ஞானம் இல்லாததுனால இப்ப நமக்கு எவ்வளவு நம்மளால புரிஞ்சுக்க முடியுமோ அதை புரிஞ்சுட்டா போறோம். தத்துவார்த்த ஞானபாரம் கமயதி விசதம் அந்நது ஈக்ஷம் விமுக்தவ். ஆச்சாரியால் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கா தத்துவார்த்த ஞானபாரம், இது தத்துவம். திருவேங்கடமுடையானே நமக்கு தத்துவம், அவனே ஜெகக்காரணம், அவனே உபாதான காரணம், அவனே நிமித்த காரணம், அவனே சித்தோபாயம், அவனே நமக்கு மோட்சத்தை கொடுப்பான், அவனை அடைவதே நமக்கு சுரூபம். இதை தெரிஞ்சுட்டா போதுமே. சாஸ்திரஜானம் பகு கிளேசம், புத்தேயே சரண காரணம், உபதேசா ஹரிம் புத்வா வெறமே சர்வ கர்ம சூழ். அதனால நீங்க உபதேசத்தினால புரிஞ்சுக்கோங்க, அதுவே போதும். மேல மேல நீங்க கேள்வி கேட்டுட்டே போனா இந்த ஜீவ இது இருக்க இந்த இது சிருஷ்டி இதுல உங்களால புரிஞ்சிக்க முடியாது, கிரகிக்க முடியாது. எவ்வளவோ சந்தேகங்கள் வந்துடும், எவ்வளவோ சந்தேகங்கள் வந்துடும். அந்த சந்தேகங்கள் வந்துட்ட உடனே அந்த சந்தேகத்தை நம்மளால நிவர்த்தி பண்ணிக்க முடியாது. நாம வந்து இந்த கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே போனா தகராறு வந்துடும்ன்றதுனால அந்த மாதிரி புத்திசாலிகள் இல்லாதவா மயங்கி போயிடுவா, அதை நிவர்த்தி பண்ணணும், அதை நிவர்த்தி பண்ணணும். அதே மாதிரியாக சூடாணிக்கிற நியாயம், சூடாணிக்கிற நியாயம்னாக்க சொன்ன கொம்பு பந்தகால நடத்தி இது பண்ணுவோமே அந்த மாதிரியாக ஸ்திரப்படுத்தணும். அதுக்கோசரமும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறது. மூணாவது, காரிய தோன்றது சேதனத்துக்கு எப்படி, அசேதனனுக்கு எப்படி, சுதிகள் எப்படி சொல்றது, அதுக்கு அனுகூலம் அதை சொல்லணும். அத நம்ம சூத்திரகாரரானவர் இந்த ரெண்டாவது அத்தியாயத்தை ஆரம்பிச்சு எல்லாத்தையும் ஸ்தாபிக்கிறார். அதுதான் இங்க அந்த இதை சொல்ற இந்த ஸ்லோகத்துல. இப்ப பாருங்க, ஸ்திரயதிக்கணத்தம் அப்படின்னு அர்த்தம் பண்ற இவர் குமார் வரத வேசி என்ன பண்றாக்க, இந்த தர்க்கம் என்ன, தந்திரம், இவெல்லாம் சதிருஷமானவன் அர்த்தம். சாதிருஷம்னா சதிருஷம், எப்பேற்பட்ட சதுரிசம், எல்லாருமே உத்தமூர் சுவாமி சாய்க்கிச்ச ஜெய்மினி பாதநாயணன் அந்த மாதிரி மகாமேதாசாரிகளா இருக்கிறவா, அப்படி அப்படி இருக்கிறவா அவன், அதுதான் அதுதான் அவ்வளவு, அதுதான் அவ்வளவு, அதுதான் அவ்வளவுன்னாக்கா அவ்வளவு இதுவா இருக்கு. நமக்கு அவளுக்கு சமமான, அவளுக்கு சதுரிசமான சமமான சமமானதா கிடையாதுன்னு அர்த்தம். இவளை காட்டுல வேற யாருமே கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறவா நிசமாள் அப்படின்னு அர்த்தம் பண்ற. சமமே கிடையாது அந்த மாதிரி புத்திசாலிகள் எப்படிப்பட்டவா இதுல அப்படின்னாக்கா, தர்க்கம் என்ன, தந்திரம் என்ன, தர்க்கம் அப்படின்றதுக்கு மீமாம்சாரம் சொல்லலாம், தந்திரம் அப்படின்னா வேதாந்தான் அர்த்தம் பண்ற உத்தமோத்சவம். ஏன் அப்படின்னா தர்க்கம்னாக்க நவல் பாக்க வரதாச்சாரம் ஒரு வாட்டி சபையில சாச்சார், அப்படியே மீமாம்ச நியாயத்தை வச்சுன்னு சொன்னேன். என்ன பண்ணாக்க அந்த அனுமானங்கள்லாம் வச்சுட்டு நையாய கால சொல்ற தர்க்கத்தை வச்சுன்னு சொன்னார். அப்போ சுவாமி சாச்சார் வரதாச்சார சுவாமி இங்க ரெண்டு பேருமே தர்க்கத்தை வச்சுன்னு சொன்னா, பௌண்டரீவர் ஆசிரமத்துல பரவாகோட்ட சுவாமியினுடைய ஆத்தியத்துல சபை நடந்துட்டு இருக்கு, அப்ப அப்படியே மீமாம்சா நியாய சஞ்சாரம் பண்ணி விஷயம் விஜயாபிச்சு வாசுதேவாச்சாரம் என்ன பண்ணாருனாக்க நாவல் பாக்கம் திருவனந்தபுரத்துல இருக்கார், அவர் அனுமான பிரயோகத்தை வச்சு அவரது ஒரு விஷயம் சொன்னார். அப்போ வரதாச்சார சுவாமி சாஜர் தர்க்கத்தினால ரெண்டு பேர் சொன்னான், ஒண்ணு அந்தரங்க தர்க்கம், இன்னொன்னு பகிரங்க தர்க்கம். அந்தரங்க தர்க்கம்னா என்ன அர்த்தம்னாக்க, இந்த மீமாம்சம்லாம் வேத விசாரம் தானே, அதனால இது அந்தரங்கமான தர்க்கம். அனுமானம்ன்றது பொதுவா பகிரங்கம், யுக்தி கேவல யுக்திவாதம், இந்த ரெண்டு யுக்தி அதுல ரெண்டு தர்க்கம் தான். ஆனா அந்தரங்க தர்க்கம் இருக்கே அது மீமாம்சா தர்க்கம், மீமாம்சா நியாய சித்தமானது, நிர்ணயாத்மகமான ஞானம் மீமாம்சா சாஸ்திரத்தால வருது, அதனால அது தர்க்கம்னா மீமாம்சா சாஸ்திரம் அர்த்தம். தந்திரம்னாக்க சித்தாந்தம், தரிசனம், மீமாம்சா தரிசனம், சாரீரக மீமாம்சா தரிசனம், நம்ம வேதாந்தம் அர்த்தம். அப்படி ரெண்டுத்துக்கும் அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த ரெண்டு துறையும் நிபுணாள் அல்லையா, தர்க்கம்னாலே யுக்தி என்ன அர்த்தம், தர்க்கம்னாலே யுக்தி என்ன அர்த்தம், தர்க்கம்ன்றது யுக்தி தான் அர்த்தம், அந்த யுக்தியை வச்சு சொல்றது. அப்புறம் தந்திரம்னாக்க சாஸ்திரம்னு அர்த்தம். இப்படி இந்த ரெண்டு திரியுமே ரொம்ப சித்தமானவாய் வாழலாம், ரொம்ப நிபுணர். அந்த சித்தாந்தத்திலையும் தர்க்கவாதம் பண்றதுலையும் அவ்வளவு சூக்ம மேதாவிகள். அதனால தத்தாதிரி தர்க்க தந்திர கிரமம், இந்த ரெண்டுத்துக்கும் கிரமம் இருக்கு பாருங்கோ, அந்த கிரமத்துல அவ்வளவு கெட்டிக்காராய் வாழலாம். வருவோம், அது எப்பேற்பட்ட தர்க்கம், ஆர்ஷம் தர்மோபதேசம் வேதசாஸ்திராதிரோதினா எத்தக்கே நானு சுந்தத்தே சதர்மம் வேதனே தரஹா மனு சொல்ற. ஆர்ஷம் என்ன, தர்மோபதேசம் என்ன, வேதசாஸ்திரம் என்ன, இவைகளுக்கு அவிரோதமாக எவன் ஒருவன் தர்க்கத்தை கொண்டு சொல்றானோ, வேதசாஸ்திரத்தை அதாவது ஆர்ஷம் ரிஷிகள் சொன்னது, தர்மோபதி தர்மசாஸ்திரம் என்ன, இவைகள்லாம் வேதசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் தர்க்கத்தை கொண்டு இவன் அனுசந்தானம் பண்ணான்னாக்க அவனுக்குதான் தர்மம் தெரியறதாம், வேற யாருக்கும் தர்மம் தெரியல. அப்படிப்பட்ட தர்க்கத்திலே வாழலான்னு எப்போனாள் அந்த கணத்துல மகாபுத்தி, சாமான்யமான புத்தி இல்ல வாழ்க்கை, மகாபுத்திசாலிகள். ஏன்னா நம்ம ஆச்சாரியாள்லாம் எப்படிப்பட்டவா, எப்பேற்பட்ட ரிஷிகள் வாழலாரும், அந்த ரிஷிகளுக்கெல்லாம் என்ன தோஷம் இருக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி மகா மேதாவிகளை வாழலாரும், மகாபுத்திசாலிகள். அப்படிப்பட்ட மகாபுத்திசாலிகளுக்கு இந்த முதல் அத்தியாயம் சொன்ன மொழியோ, அதனாலேயே சந்தோஷ சித்திகி லப்யா எவ்வியபி லப்யா உக்தேன லப்யா உக்தேன, இந்த சமன்மை அத்தியாயம் இருக்கு பாருங்க, அதனாலேயே இவாளுக்கு சந்தோஷம் வந்துடும், நிம்மதி திருப்தி வந்துடும். ஆஹா, இந்த வேதாந்த சாஸ்திரமானது இவ்வளவுதான், அனைத்து வேத வாக்கியங்களுக்கும் வேதாந்த வாக்கியங்களுக்கும் அர்த்தம் சொல்லிட்டேர் முதல் அத்தியாயத்தினாலேயே, அதனாலேயே எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவளுக்கு திருப்தி வந்துடும். எத்தியபி உக்தேன லப்யா கதபி, அது இருந்தா கூட அது கூட மிருதுதியாம், மந்த புத்திகள் இருக்கா பாருங்க, மிருதுவான புத்திகள், அதாவது கூலங்கஷமா சொல்லணும், இதம் இச்சம் இது இவ்வளவுதான் அப்படின்னு அடிச்சு சொல்லணும். அது இல்லாம வழவழா குழவழா புத்தி இருக்கு பாருங்க, அவளுக்கு ரெண்டு கேள்வி கேட்டோம்னாக்கா மயங்கி போயிடுவாங்க, அவளுக்கு சொல்ல முடியாது. அதனால ஹைதுக ஆஸ்கந்த சங்கி, ஹைதுகம் ஹேதுவாதம் பண்றாலும் இல்லையோ அவகிட்ட, அந்த ஹேதுவாதிகளால ஆஸ்கந்தி, ஆஸ்கந்தம்னா ஆக்கிரமணம்னு அர்த்தம், ஆக்கிரமிக்கப்படுறது, அதாவது அந்த கேள்விகள் கேட்க கேட்க அந்த ஹேதுவாதம் பண்ண பண்ண இவன் புத்தி மழுங்கி போயிடும், மழுங்கி போய் அவ சொல்றதுதான் சரி அப்படின்னு அவன் நினைச்சிடுவா. அதனால இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஐயோ அது மாதிரிலாம் மயங்கி பட போறாளே வாழ்நாளும், இந்த மாதிரி சாதுக்கள் எல்லாம் மயங்கி போயிட்டான்னாக்கா அவளுக்கு சித்தாந்தம் போயிடுமே, அது கூடாது. கைதுக்கு ஆஸ்கந்த செஞ்சி, அந்த சந்தேகம் வந்தவராக இவர் என்ன பண்ணாரு தெரியுமா, சூத்திரக்காரன் ஸ்தூணா காதக்கிரமே, இந்த ஸ்தூணா நிகரண நியாயம் சொன்ன பாருங்க, ஸ்தூணா ஸ்தூணம் இந்த கொம்பு நடுறது, அது காதம், காதம்னா நோண்டி நோண்டி நல்லா தோண்ட வேண்டியது, தோண்டி அதுல நோண்டி நோண்டி நோண்டி மண்ணு கல்லு மண்ணு கல்லு போட்டு குத்தி குத்தி குத்தி நண்ணும், ஸ்தூண காதக்கிரமேன. அந்த ரீதியினால பிரம்மனா காரணத்துவம் கதிதம், முதல் அத்தியாயத்துல பிரம்மத்துக்கு தான் காரணத்துவம்ன்றது ஸ்தாபிக்கப்பட்டது, கதிதம் சொல்லப்பட்டது, அத ஸ்திரயதி ஸ்திரீகரணம் பண்ற சோதரகார அழகா அதை ஸ்திரீகரிச்சிடுற, ஸ்தூணாகாதக்கிரமேன ஸ்திரயதி கதிதம் பிரம்மனா காரணத்துவம். அது மட்டும் இல்லாம எஸ்ய காரியத்துவம் யாதிரு ஸ்ருதிபிஹி அவகதம் தஸ்ய தது தாதிருசம், எஸ்ய எந்த வஸ்துவுக்கு, ஒரு ஆகாசம் எடுத்துக்கோங்க அல்லது சேதனம், ஒரு அசேதம், சேதனத்துக்கு காரியத்துவம் யாதிருக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்னுட்டு ஸ்ருதிபிஹி அவகதம், ஸ்ருதிகளால தெரிந்து கொள்ளப்பட்டதோ, இந்த வஸ்துவுக்கு காரியத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்ருதிகளால தெரிந்து கொள்ளப்பட்டது, எப்படி அவகதம் தெரிந்து கொள்ளப்பட்டதோ, தஸ்ய அந்த அந்த வஸ்துவுக்கு தது தாதிருஷம், அந்த காரியத்துவமானது தாதிருஷம், ஸ்ருதிகளால சொல்லப்பட்டபடியே இருக்கும், நம்ம கல்கி கற்பிக்கப்பட்டது கிடையாது. ஏன் அது மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நையாயிகள் கண்ணாமணன் கற்பிக்கிறார், பரமான காரணவாதம் சொல்லுவான், ஆகாசம் இவ்வளோ இருக்கிறதுனால நிச்சயம் சொல்லிடுவான், அவன் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு போறான், பிரமாணம் ஆகாசமானது கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொல்றான், நாம ஆகாசம் பிரத்யக்ஷம் சொல்றோம், சூத்திரக்காரன் சொல்றது தேரத நம்ம பாஷ்யக்காரத்தை அங்கீகரிச்சிருக்க, அதனால ஆகாசத்துக்கு காரியத்துவமே காரியத்துவமே கிடையாதுன்னு அவன் சொல்லுவான், அதுக்கு காரியத்துவம் உண்டுன்னு நம்ம ஸ்தாபிப்போம், அந்த காரியத்தை எப்படி உண்டுன்னு சொல்ல போறோம், அது சொல்லி காமிச்சு கொடுக்கறது, அதே ஒரு சேதனனுக்கு எப்படி காரியத்துவம் அப்படிங்கறதையும் ஸ்ருதியானது காட்டும், இப்படி ஸ்ருதியே ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி எப்படிலாம் காரியத்துவம் வரும் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது, அது எப்படி சொல்றதோ அப்படியே ஏத்துக்க வேண்டியது, அப்படியே ஏத்துக்கணும், ஸ்ருதிக்கு விருத்தமாக எதையும் கல்பிக்க கூடாது, கற்பனாவாதம்ன்றது ஏன் நம்ம சித்தாந்திகள் ஒத்துக்க மாட்டா? ஏற்கனவே நரிஞ்சிவாடி சொல்றோம் பாருங்க, தர்மி கிராக பிரமாணம் எதுவோ அது எது சொல்ற எதோ சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். தர்மி கிராக பிரமாணம் ஒண்ணு இருக்குச்ச, அது வந்து அதுக்கு விரோதமாக நம்ம ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்க, எதுவுமே எடுபடாது. பிரத்யக்ஷத்தினால கடம் வந்து கடம்னு தெரிஞ்சுக்கிறோம், பிரத்யக்ஷத்தினால கடத்தை தெரிஞ்சுட்டு கடம் அசேதனம் தெரிஞ்சுக்கிறோம். அது சேதனான ஒருத்தன் ஸ்தாபிச்சான்னாக்கா அது ஹடவாதம், அது விதண்டாவாதம், தவறான வாதம் நம்ம சொல்லி முடிச்சிடும். அந்த மாதிரியாக இது மாதிரி இந்த சுருதியில இது இப்படி பிரம்மன் தான் ஜெகத்காரணம், அந்த பிரம்மத்துக்கு காரியமாக சேதனமும் இருக்கு அச்சேதனமும் இருக்கு, அந்த சேதன சேதனங்களுக்கு எப்படி காரியத்துன்றத சுருதியானது ஸ்பஷ்டமா காமிச்சு கொடுக்கிறது. அதை அப்படியே ஏத்துக்கணும். சுருத்தி அனுகுணமாகவே நம்ம சொந்த புத்தியினால எதையும் கற்பிக்க கூடாது. சுருதி சொல்றதுக்கு விருத்தமா நம்ம சொன்னோம்னாக்க அது சரியா இருக்காது. அதனால இந்த சொரூப விகாரம் அப்படின்னாக்கா அச்சேதனத்துக்கு, சுவாவ விகாரம் அப்படின்னாக்கா சேதனத்துக்கு, இதுதான் பின்னாடி சொல்ல போற. அந்த மாதிரியாக இவாள்லாம் மகா யோகிகளா இருக்கிறவா, அவா யோகிகளா இருக்கவாளு புரிஞ்சாலும் சாதாரண என்ன மாதிரி இருக்கிறவாளுக்கு எல்லாம் புரியாது. நம்ம ஏன்னா அஜ்ஞானத்தினாலும் ஒண்ணு இருக்கும், எவ்வளவு சம்சார பந்தம், அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை புரியணுன்றதுக்கோசரம் இந்த இரண்டாவது அத்தியாயத்துல இந்த மாதிரி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சர்ச்சிக்கிற கிரம நிபுண மகாபுத்தி சந்தோஷ சித்தி யத்யப்யுக்தே நடப்யா ததபி மிருததியாம் ஐதுகா கந்த சங்கி ஸ்தூணாகாத க்ரமேன சிரயதி கதிதம் பிரம்மண காரணத்துவம் காரியத்துவம் யஸ்ய யாத்ருக்கு சுதிதிரவகதம் தஸ்ய தத்தாத்ருஷம் சே. கபிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.